அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு அதாரு அதாரு அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் பட்டா சுசுமாவே கொளுத்தாமா வெடிக்கும் வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா கலர் தான் தூக்கமல்லே அடவரியா பிகளடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா கலர் தான் தூக்கமல்லே அடவரியா பிகளடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா அதாரு அதாரு அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அதாரு அதாரு அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு கரிசி போட்டுமா தோல பன்னீர தெளிக்கும் ஜான அவசுமார போட்டுமா சீனு ஓ அத்தாரு அத்தாரு அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அத்தாரு அத்தாரு அத்தாரு அத்தாரு உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு தூக்கி கட்டு பண்ணிது செலகத்தான் சுத்தி கட்டு இப்ப தெரியுது முங்கி போல முங்கி எல்லாம் காலடிக்குது போல நம்ம ஜனம் பூத்தடிக்குது மங்கி போல மூஞ்சி எல்லாம் காலடிக்குது பச்சி சொங்கி போல நம்ம ஜனம் பூத்தடிக்குது